இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. படபலனாய் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதியின் இல்ல. உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லீங்க. வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லீங்க. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. குரங்கிலிருந்து பிறந்தான குரங்கை மனிதன் பெற்றான யாரை கேள்வி கேட்பது தாமின் இல்லையே. கடவுள் மனிதனை படைத்தானா, கடவுளை மனிதன் படைத்தானா, ரெண்டு பேரும் இல்லையே. ரொம்ப தொல்லையே. அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அடபலனாய் இருந்தே உள்ள அந்த நிம்மதி இங்கில் இல்ல. பாடந்தானடா ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை, இல்லை போராட்டமே வாழ்க்கை. ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை, இல்லை போராட்டமே வாழ்க்கை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அடபலனாய் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல. உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லீங்க. வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லீங்க. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அடபலனாய் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல. அந்த நிம்மதி இங்கில்லை.